మహిమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యోనిభక్తాం సదాకృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవముపాస్మహే రామార్జనయా పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాం భుజయుగ్మరుగ్మం వ్యామోహదత్తదితరాణి తృణాయ మే అస్మద్గురోర్భగవతోస్యేకసింధో రామానుజస్య చరణౌ ప్రణం ప్రపద్యే యత్పదాంభోరుధ్యానవిధ్వస్తా శేషకల్మషః ఉపయాతోహం యాహునేయం నమామి తం. గీతా సంగ్రహం పక్కన కదా శ్రీభగవానువాచ కాలోస్మి లోకక్షయ కర్తృవృద్ధో లోకాన్ సమాహర్తుమిహ ప్రవృత్తః భవిష్యంతి సర్వే స్థితా ప్రత్యనీకేషు యోధాః తస్మాత్ యశోలభస్వ జిత్వా శత్రూన్ భుంక్ష్వ రాజ్యం సమృద్ధం. మయైవైతే నిహతాః పూర్వమేవ నిమిత్తమాత్రం భవత వ్యసాచిన్. ద్రోణం చ భీష్మం చ జయద్రథం చ కర్ణం తథాన్యానపి యోధవీరాన్. మయా హతాం స్వం జహిమాగతిష్ఠాః యుధ్యస్వ జేతాసి రణే సపత్నాన్. సంజయ ఉవాచ ఏతచ్చుత్వా వచనం కేశవస్య కృతాంజలిర్వేపమాన కిరీటీ నమస్కృత్వా భూయ ఏవాహ కృష్ణం సగద్గతం భీత భీత ప్రణమ్య. అర్జున ఉవాచ స్థానే హృషీకేశ తవ ప్రకీర్త్యా జగత్ ప్రహృష్యత్యనురజ్యతే చ రక్షాంసి భీతాని దిశో ద్రవంతి సర్వే నమస్యంతి చ సిద్ధ సంఘాః కస్మాచ్చ తేన నమేరన్ మహాత్మన్న గరీయసే బ్రహ్మణోప్యాదికర్త్రే అనంత దేవేశ జగన్నివాస త్వమక్షరం సతసత్తత్ పరం యతే త్వమక్షరం సతసత్తత్ పరం యతే త్వమక్షరం సతసత్తత్ పరం యతే త్వమాదిదేవ పురుష పురాణః త్వమస్య విశ్వస్య పరం నిధానం వేత్తాసి వేద్యం చ పరం చ ధామ త్వయాతతం విశ్వమనంత రూప వాయుర్యమో నిర్వరుణశశాంకః ప్రజాపతిస్త్వం ప్రతిపితామహశ్చ నమో నమస్తే సుసహస్రకృత్వః పునశ్చ భూయోపి నమో నమస్తే నమః పురస్తాదత పృష్టతస్తే నమోస్తుతే సర్వత ఏవ సర్వ అనంత వీర్యామిత విక్రమస్త్వం సర్వం సమాప్నోషి తతోసి సర్వః సఖేతి మత్వా ప్రసభం యదుక్తం ప్రసభం యదుక్తం హే కృష్ణ హే యాదవ హే సఖేతి అజానతా మహిమానం తవేదం మయా ప్రమాదా ప్రణయేన వాపి ఇచ్చావహాసార్థమసత్కృతోసి విహారశయ్యాసన భోజనేషు ఏకోథవాప్యచ్యుత తత్సమక్షం తక్షామయే త్వామహమప్రమేయం எடுத்துக்கலாம். அடுத்த கிளாஸ் அதை முடிச்சிடலாம். பன்னெண்டாம் அத்தியாயத்தை வந்து கீதா சங்கரத்தில் சில ஸ்லோகங்கள் பாக்கி இருக்கு, அதை பார்த்துடலாம். இதுல இருந்து பாக்கணும் நம்ம லெவனுக்கு தான் இருக்கா நைன்தா லெவன் ஆயிருக்கா சரி ஓகே ஆமா முடிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு கூட ஆமா ஸோ ஃபோர்டீன்ல ஆரம்பிக்கணுமா சரி 14வது பத்தியம் பேஜ் 4 இந்த புத்தகம்னா இதுல பேஜ் 4 இதுல ஸ்வகல்யாண குணானந்த்ய கிருஷ்ண ஸ்வாதீனதா மதிஹி பக்தியுற்பத்தி விவர்த்தியர்த்தா விஸ்தீர்ணா தசமோதிதா 10வது அத்தியாயத்துல என்ன சங்கிரகம்ன்றத ஆளவந்தார் தெரிவிக்கிறார் தசமோதிதா விஸ்தீர்ணா விஸ்தீர்ணமா தசம அத்தியாயத்தை சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பக்தியுற்பத்தி விவருத்தியர்த்தா பக்தியானது உற்பத்தி ஆர்த்தக்கும் அது விவருதி இன்னும் ஒரு நன்னா வளர்த்துக்கும் அதன் பொருட்டு சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா ஸ்வகல்யாண குண ஆனந்திய கிருஷ்ண ஸ்வாதீனதா மதி ஸ்வகல்யாண பகவானுடைய கல்யாண குணத்தினுடைய ஆனந்தியம்னா என்லெஸ் அனந்தனா எண்டு இல்லாதது ஆனந்தம்னா என்லெஸ்னஸ் அதையும் கிருஷ்ண ஸ்வாதீனதா மதி எல்லாம் தனக்கு உட்பட்டதுன்னு பகவான் அந்த மதி ஏற்படுத்துறதுக்காக 10வது அத்தியாயத்தை சொல்லியிருக்கான் ஏன் சொல்லியிருக்கான்னு சொன்னா அப்பதான் பக்தியானது ஏற்படும் அதுக்காக அது பண்ணியிருக்கான்னு சாதிக்கிறார் ஏகாதசே ஸ்வயாத்ய சாட்சாத்காராவலோகனம் தத்தமுக்தம் விதி பிராப்தியோகோ பக்தி ஏகோபாயதா ததா அப்படின்னு 11வது என்ன கேட்டா ஏகாதசி ஏகாதசின்னா 11வது அத்தியாயத்துல ஸ்வயாத்யாத்ம சாட்சாத்காராவலோகனம் தன்னுடைய யசாவஸ்தி ஒரு அவஸ்தை இருக்கணும் ஸ்திதி இருக்கணும் அத சாட்சாத்கார அவலோகனம் அதை சாட்சாத்காரம் பண்றதுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த 11ல அவன் பார்த்தான் அவலோகனம் தத்தம் தத்தனம் கொடுக்கப்பட்டது ஒரு டிவைன் ஐ அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்புறம் விதிப்பிராப்தியோகோ பக்தியேக உபாயதா ததா அவனை அடைவதற்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு விதினா அந்த இடத்துல நோயிங் பிராப்தினா அடைதல் இதுதான் சம்பிரதாயத்தில் இருக்கிற பேதம் என்னன்னு கேட்டால் அத்வைதத்தில் தெரிஞ்சுக்கிறதே அடைதல் தான் தெரிஞ்சுனதுக்கப்புறமா அடைதல் ஒன்றும் கிடையாது அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம் ஏற்பட்டுறதுனாலே மோட்சம்தான் அப்புறமா அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக அது அத்வைதம் ஆனால் விஷ்ணுதாத்வைதத்தில் தெரிஞ்சிருந்தா மட்டும் போகாது லிட்ரலி அடையணும் அதுக்கு விதி பிராப்தி அதான் விதினா அந்த இடத்துல ஞானம் அதனால அவளுக்கு அதை ஒத்துக்க முடியாது அவளுக்கு அடைதல்னா ரெண்டு பேர் வேணும் அதனால அந்த கட்டுண்டு இருக்கிற அதுவே தன்னை தானே தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுடனே மோட்சம்னு அவாளுடவுது பட் நம்மளோட இதுல விதி பிராப்தியோகோ பக்தியேக உபாயதா ததா அறிஞ்சுக்கிறதுக்கும் பக்தி தான் அடைதற்கும் பக்தி தான் ஆகும்போது ரெண்டுமே பகவான் தான் சம்பிரதாயம் ஆக்சுவலா நம்ம எப்படி சொல்றோம் இன்னும் மெருகேத்தி உபாயம் உபயம் பண்ண பகவான் தான் இருந்தா அது வரைக்கும் சாத்தியோபாயம் சாதனோபாயம்னா நம்ம டெக்னிக்கலா சொல்றோம் அது அவனே இருந்தா கூட அவனுடைய இப்ப பகவானோட கிருப்பா தான் உபாயம் வச்சுக்கோங்க இப்ப பகவான கிருப்பையானது எப்ப இருந்துட்டே இருக்கு அதை நம்ம உண்டாக்க வேண்டாம் அப்படி அப்படி கிருப்பை எப்பயுமே இருந்துட்டே இருக்குன்னா அப்ப எல்லாருக்கும் மோட்சமானது ஏற்பட்டுக்கணும் இதுதான் அதுல சிக்கல் அதுல அப்ப ஏன் அப்ப எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்டா பகவான் அப்ப உபாயத்தை ரெண்டா பாவிக்கிறோம் என்னன்னா 2-folda வச்சுக்கிறோம் அதுல பிரதானமா இருக்கக்கூடியது பகவான் தான் அவனுடைய கிரேஸ் எப்ப இருந்துட்டு இருக்கு ஆனா நம்மளுடைய அனுமதி அதுல இல்ல அந்த கிரேஸை வாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாரா இல்லை எப்பயுமே சூரிய வெளிச்சம் இருந்தா கூட நம்ம கதவு ஜன்னலா சாத்திட்டு ஏசியை போட்டு படுத்துட்டு இருந்தா அப்ப we are refusing to allow that sunlight to enter இல்லையா அந்த ஒரு சுவாதந்திரம் நமக்கு இருக்கு ஏன்னா சம்சாரத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு சுவாதந்திரமானது இருக்கு அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்ப இந்த மொமெண்ட் வி ஓபன் த டோர் அதுதான் வந்து நம்ம பக்தி உபாயத்தை அனுஷ்டானம் பண்றது அப்படி ஒரு உபாயத்தை அனுஷ்டானம் பண்றதுல ஆச்சாரியன் நடைச்சு என்ன இருக்குன்னு கேட்டா அப்ப அந்த பகவானுடைய கருணையாக நம்ம மேல விழுந்து நம்ம மோட்சத்துக்கு போறதுக்கு அது காரணமா இருக்கு அதனால ஒரு வகையான இதுன்னு கேட்டா சித்தோபாயம் சாத்தியோபாயம் சொல்லி பகவானுடைய கருணையானது எப்படி பகவானுக்கு சித்தோபாயமா இருந்துட்டு இருக்கான் இருந்தாலும் அதுக்கு ஒரு வியாஜம் தேவைப்படுறது அதுதான் சாத்தியோபாயம் அது பக்தி அல்லது பக்தி ஆனா கீத பிரகாரம் வந்து கண்ணன் சொன்னது வந்து இது வேற யுகாந்திர தர்மமா இருக்கிறதுனால அப்ப பக்தி யோகத்தையே உபாயமா சொன்னதுனால அப்படி சொல்லியிருக்கார் விதி பிராப்தியோகோ பக்தியேக உபாயதா ததா அல்ல விதி பிராப்தி அறிதலுக்கும் அடைதலுக்கும் பக்தி தான் உபாயம் பக்தி யோகம் அர்த்தம் அப்புறம் பக்தே ஸ்ரேஷ்டியம் உபாயோக்தி அசக்தஸ்ய ஆத்மனிஷ்டதா தத் பிரகாராக அஸ்து அதி பிரீத்தி பர்த்தே துவாதச உச்சதே அப்படின்னு பன்னெண்டாவது ஏதாவது சொல்றாரு அப்படின்னா பர்த்தேஹி சிரேஷ்டம், பக்தியினுடைய பக்தி யோகத்தினுடைய ஒரு சுப்பீரியாரிட்டி. இந்த கொஞ்சம் பன்னெண்டாவது அத்தியாயம் கொஞ்சம் டஃப்பான அத்தியாயம் புரிஞ்சுக்கிறதுல, ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல கிரேடு மட்டும் இல்லை, இல்லை சின்ன அகடமிக்காக ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. என்ன கேட்டேன்னா இது வரைக்கும் உபதேசம் முடிஞ்சிருச்சு, ஆறு அத்தியாயத்தில் கர்மயோகம் ஞானயோகம் சொல்லிட்டார், ஏழுலேருந்து பதினொன்றுல பக்தி யோகத்தை சொல்லிட்டார், உபாசனை எல்லாம் முடிஞ்சு போயிருக்கு. இருந்தாலும் திருப்பி அர்ஜுனன் டவுட் கேட்குறான், உபாசனைக்கு டார்கெட் எது, லட்சியம் எதுன்னு கேட்குறான், பரமாத்மாவா ஜீவாத்மாவான்னு. இந்த கேள்வி ரொம்ப ஒரு பிவைல்டரிங் க்வெஸ்சன் அது. ஏன்னா இது வரைக்கும் பகவான் தெளிவாக சொல்லிட்டார், தன்னை உபாசிக்கிறது தான் சிரேஷ்டமானதுன்னு சொல்லியாச்சு, அதுதான் வழின்னு சொல்லியாச்சு. ஆத்மா உபாசனை பண்ணா கைவிலேருந்தான் கிடைக்கும், அதுக்கு மேல சொல்லிட்டார். இருந்தாலும் இப்படி கேள்வியை அவன் கேட்டுட்டான், இப்படி கேள்வியை கேட்டதுனால அதை மூணு பேரும் மூணு வகை சமர்த்தனம் பண்ற. அத்வைதத்தில் என்ன பண்ற, அவன் என்ன பண்றா கேட்டா சகுண பிரம்மன் விக்ரமம்னு இங்க இங்க டிஃபரன்ஷியேட் பண்ற. அக்ஷரன்றத வந்து பரமாத்மாவை வச்சுண்டு, இன்னொன்று உன்னு சொல்லிச்சு நீ வந்து சகுண பிரம்மமாக வச்சுட்டு உபாசனை பண்ணா என்ன டிஃபரன்ஸ் அதில், சகுண பிரம்மத்துக்கும் நிர்குண பிரம்மத்துக்கும் என்னன்னு அவா கொண்டு போறா. மாத சம்பிரதாயத்தில் அக்ஷரம்ன்ற வார்த்தையினால மகாலட்சுமியை கொண்டு வர ஆவா. அதாவது ராமானுஜர் ஒன்று கவனிக்கிறார், பாஷ்யக்காரர் லக்ஷ்மியை தாயாரை கொண்டார்னா கூட ஸ்ரீபாஷ்யத்திலையோ அல்லது கீதா பாஷ்யத்திலையோ வெளிப்படையாக அவர் எங்கேயும் தாயாரை விரிச்சு சொல்லலை. ஏன் சொல்லலன்னு கேட்டால் அதுக்கும் அந்த சமாதானம் சொல்கிறோம், எங்கெல்லாம் பகவானை பற்றி சொல்லியிருக்கோம் அங்கெல்லாம் தாயாரை பற்றி சொன்னால் தான் அர்த்தம். பராசரப்பட்டுள்ள வாக்கியம் அது தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதான் அங்கே தாத்பரியமே தவிர. ஆனால் மத்வர் மத்வாச்சாரர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் பிரம்மசூத்திரத்திலேயே தாயாரை சொல்லக்கூடிய சூத்திரங்களாக சிலதெல்லாம் பாவித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இது ஸ்ரீயை பற்றிய சூத்திரம் தீர்மானம் சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் எவ்வளோ தூரம் இன்டர்பிரேஷன் தான் அலோவ் பண்ணுறது, இவ்வளோ ஒத்துன்னு இருக்கான்றது வேறு விஷயம், பட் இருந்தாலும் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி வரைச்சு மாத சம்பிரதாயத்தில் இந்த பன்னெண்டாம் அத்தியாயத்தில் பிரம்ம உபாசனம்னா பகவானை உபாசிக்கிறது, தாயாரை உபாசிக்கிறது, ரெண்டுத்துல எது சிரேஷ்டம், ஒன்றுத்துக்கு ஒன்று ரெண்டோ சேம் இதுவா அப்படின்னு அவா விசாரம் நான் கொண்டு போகிறேன். அது மொத்தம் இந்த சாப்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பான சாப்டர். ஏன்னா அர்ஜுனுடைய கேள்வி என்னென்னா, இப்போது ரெண்டு பேரில் யார் சிறந்தவா, எது சீக்கிரமாக பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறானே ஒய்ய, ரெண்டுத்துக்கு ஒரு பலன் கிடையாது, ரெண்டு ஒரே பலன் கிடையாது. பகவான் உபாசனம் பண்ணால் மோட்சம், ஆத்மா உபாசனம் பண்ணால் மோட்சம்னு சொல்லலை, அதுக்கு பலன் வேற. இதனால அப்படி ஒரு கேள்வி கேட்டதுனால அதுக்கு நம்ம இப்படி சமாதானம் சொல்கிறா. என்னன்னு கேட்டால் பக்தியினுடைய பக்தி யோகத்தினுடைய சிரேஷ்டம் அதை எப்படி அடையலாம், அதுக்கு உண்டாகக்கூடிய உபாயங்கள்லாம் என்னென்னு சொல்ல போகிற அந்த அத்தியாயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் அதை முடியாதவன் என்ன பண்ணனு கேட்டால், அதாவது எம்பெருமான அக்செப்ட் பண்ணுமோ இல்லையா, அதாவது அல்டிமேட்லி பகவான் ஒருத்தன் இருக்கான்னு ஒத்துண்டு அவன் நம்ம உபாசனை பண்ணணும்னா நம்மளுடைய ஈகோலாம் மொத்தம் இழக்கணும் இழந்து பண்ணணும், அப்படி முடியாத சில பேர் இருக்காலாம். அவளுக்கு ஆத்மா உபாசனம் பண்ணுறதே இதுவாக இருக்குன்றப்ப அவளுக்கு அந்த வழியே இருக்கிற மாதிரியும் சத் பிரகாராக அந்த பக்தி யோகம் உண்டானதுக்கு பிரகாரங்கள்லாம் சொல்லி, ஆனால் பக்தனிடத்தில்தான் எம்பெருமானுக்கு பிரீத்தி அதிகமாக இருக்கு, இதெல்லாம் வந்து துவாதச அத்தியாயத்தில் சொல்லியிருக்காருன்னு இங்கே சம்மரைஸ் பண்ணிட்டார். அந்த விவரணத்தை நம்ம இப்போ பார்ப்போம் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் குயிக்காக வந்த இதை கோத்து பண்ணலாம். இன்ட்ரடக்ஷனை பக்தி யோக நிஷ்டானாம் பிராபியபூதஸ்ய பரஸ்ய பிரம்மணா பகவத நாராயணசிய. பக்தி யோகம் பண்ணுறவாளுக்கு யார் பிராபிய பூதன் சொன்னால் அது பகவான் தான். பரஸ்ய பிரம்மணகன்னு சொன்னதுனால பகவதோ நாராயணசிய இதெல்லாம் அடிக்கடி ஏன் போட்டிருக்காருன்னா, பாஷ்யக்காரருடைய காலத்தில் அத்வைதமானது ரொம்ப ஓங்கி இருந்தது. அப்போ அவளுக்கு பரஸ்ய பரபிரம்மம் வேற, நாராயணன் வேற. நாராயணன் அவன் ஒத்துண்டா, சகுண பிரம்மமாக ஒத்துண்டா, ஆனால் பரபிரம்மமாக ஒத்துக்கல. அதனால்தான் அந்த அந்த கேப்பே விடக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறதுக்கே. அதனால பரஸ்ய பிரம்மனோ பகவதோ நாராயணசிய உடனே அப்படி போட்டுட்டார். பரபிரம்மம் வேறுன்னு கேட்டால் நாராயணனும் பரபிரம்மம் திருப்பி அவன் வேற வேறு கிடையாது. அதனால்தான் நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் போட்டு போட்டு சொல்லியிருப்பார். நிரங்குஷ ஐஸ்வர்யம் சொன்னா எல்லையில்லாத அவனுடைய ஐஸ்வர்யம், சாட்சாத் கர்த்துக்காமாய அர்ஜுனாய அதை பார்ப்பதற்கு ஆசைப்பட்ட அர்ஜுனனுக்கு அனவதிகாதிசய காருண்யௌதாரிய சௌஷீல்யாதி குணசாகரேன சத்தியசங்கல்பேன பகவதா. இப்படிப்பட்ட குணசாகரமா இருக்கக்கூடிய சத்தியசங்கல்பனா இருக்கக்கூடிய பகவானால ஸ்வைஸ்வர்யம் தன்னுடைய ஐஸ்வர்யமானது யதாவது அவஸ்திதம் தர்ஷிதம் உள்ளத உள்ளபடி காட்டப்பட்டது அவனாலேயே. உக்தம் ச தத்வத பகவத் ஞான தர்சன பிராப்தினாம் ஐகாந்திக அத்தியந்திக பகவத் பக்தியைக்க லப்தியத்துவம். அதனால என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டார், பகவான் அடையிறதுக்கு ஐகாந்திக பக்தி தான் தேவை. ஒன் பாயிண்டட் டிவோஷன் தான் தேவன் தெரிஞ்சது. அனந்தரம்னா இப்போ 12வது சாப்டர்ல ஆத்ம பிராப்தி சாதன பூதாத்து ஆத்மோபசானாத்து ஆத்மோபசானாத்து ஆத்ம உபாசனாத்து பக்தி ரூபசிய பகவத் உபாசனசிய ஸ்வசாத்திய நிஷ்பாதனை சைக்ரியாத்து சுகோபாதானத்வாச்ச சைஷ்டியம். அனந்தரம் இப்பொழுது ஆத்ம பிராப்தி சாதன பூதாத்து ஆத்மோபாசனாத்து தன்னுடைய ஆத்மாவை அடைவதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஸ்வ ஆத்ம உபாசனா, அதை காட்டிலும் பக்தி ரூபமா இருக்கக்கூடிய பகவத் உபாசனா இருக்கு இல்லையா, அதனுடைய சாத்திய நிஷ்பாதனை சைக்கிரியாத்து சீக்கிரமா தன்னுடைய பலனை கொடுக்கக்கூடிய தன்மையும் சுக்கமா இருக்கும். சிலது வந்து சீக்கிரமா பலனை கொடுக்கும் ஆனா கஷ்டமா இருக்கலாம், ஆனா சிலது வந்து சுக்கமாவும் இருக்கு சீக்கிரமாவும் இருக்கு. பிரபத்தி வாழ் வச்சுக்கிறோம் சைஷ்டியம் பகவத் உபாசனோபாய அசக்திய அக்ஷர நிஷ்டதா உதபேட்சிதாக உச்சந்தே. அப்ப அவளுக்கு பகவத் உபாசனைய சொல்றது சொல்றார், அது முடியாதவாளுக்கு அக்ஷர நிஷ்டதான்னு சொல்றார். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் சொன்ன மாதிரி. ஏன்னா ஏன் இப்ப இந்த மாதிரி சொல்லணும்னு கேட்டா வியாக்கியானத்துல உத்தம சொல்ற எதிர பகவானே சொல்ல போற அக்ஷர நிஷ்டதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஐயின் ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, ஐன்னு சொல்றோம் நம்ம. இப்ப ஐயின் ஐக்குள்ள என்ன இருக்கு, அந்த ஐயை கொஞ்சம் தோண்டினோம்னா என்ன இருக்குன்னு கேட்டா நமக்கே தெரியல. இந்த தேகத்தோட சேர்ந்த ஒரு காம்பனன்ட் தான் அகங்காரம் சொன்னா கூட. இப்ப சைக்காலஜி எல்லாம் சொல்றான் ஈகோன்றதை நம்ம பிரேக்அப் பண்ண வச்சுக்கோ, ஈகோக்குள்ள நிறைய காம்பனன்ஸ் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஒரு பிரேமன். பட் நம்ம சாஸ்திரம் சொல்றதுன்னு கேட்டா ஐன்றது ஒரு ஆத்மா மாத்திரம்தான். ஸோ நமக்கு எப்பயும் நான் தனியாக இருக்குன்னு தோன்றது, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா அடியோ தனியாக இருக்குன்னு தோன்றது. ஆனால் தனின்றது இப்போ இந்த சரீரத்தோட சேர்ந்து தான். அப்போ சரீரத்தை காட்டிலும் உள்ளுக்குள்ள நான் ஆத்மாவாக இருக்கேன்ற அறிவு வந்து ரொம்ப துர்லபம். அதனால் அப்படி ஒரு அறிவு முதல்ல ஏற்பட்டு அதில் உபாசனை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் எல்லாருக்கும் நமக்கு என்னன்னு கேட்டால் நம்மளை காட்டிலும் பகவான் ஒருத்தர் இருக்கான், அவன் சர்வஸ்மாத் பரன், அவன் தான் உலகத்தை படைச்சா என்னோட அவன் எல்லாத்தையும் அப்படின்ற எண்ணம் வர்றது ஈஸி. அப்ப ஐயன்றதுல குழப்பம் இருந்தா கூட பகவான் ஒருத்தன் இருக்கான்றத ஒத்துக்கிறதுலயோ இல்ல அதை உபாசனை பண்றதுலயோ நமக்கு கஷ்டம் கிடையாது. இன்னொன்று நம்ம அந்த பகவான் என்ன பண்ணான்னா அது சௌலபியத்தினால ஒரு நாள் நான் கோவில்ல வந்து இருக்கான், சல கிராமத்துல இருக்கான், விபவத்துல வந்து இருக்கிறதுனால நம்மளால பிரிச்சு பார்க்க முடியறது ஒரு ஒரு இது கிடைக்கிறது. ஏன்னா தியானம்னு சொன்னா லட்சியம் போனோம், கண்ணுன்னு சொன்னா பார்க்கறதுக்கு ஆப்ஜெக்ட் வேணும். அப்படி ஆகாசத்தை பாரு பாரு ஆகாசத்தை பாருன்னு சொன்னா எதுவுமே இல்லைன்றது நம்ம ஆகாசமா தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஆகாசம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையே இல்லையா. அது மாதிரி நம்ம பகவான தியானம் பண்றதுக்கு கேட்டா அவன் ஒரு ஆப்ஜெக்டா இருக்கான் நமக்கு, ஆனா அந்த ஆத்மான்றது நமக்கு ஒரு ஆப்ஜெக்டா இல்ல. முதல்ல நம்மளால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிச்சு பார்க்க முடியல, அப்படியே பிரிச்சு பார்த்தாலும் அதை தியானம் பண்ண முடியுமான்னு கேட்டா தெரியாது. அதனால பகவான பத்தின தியானமா உபாசனையானது இட் இஸ் ஈஸி அண்ட் அப்படின்னு சாதிக்கப்படுறாங்க. பகவத் உபாசனத்திய பிராபிய பூத உபாசிய சைஷ்டியாத்து. அப்ப பகவத் உபாசனம் அதனுடைய சைஷ்டம் அதனுடைய மேன்மை இருக்கு இல்லையே சைஷ்டியம் தூ யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்ததே நாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்தமோதோ மத யுக்ததமோ மதகன்னு ஆராதத்தில சொல்லிட்டார். இத்தியத்துல உத்தம் அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன், என்னோடு கூடினவன் அவன் தான், யாருன்னு கேட்டா என்னை தியானம் செய்பவன் சொல்லிட்டான். இருந்தாலும் அர்ஜுனன் கேட்கிறான், அர்ஜுன உவாச்ச ஏவம் சதத யுக்தாயே பக்தாத்மாம் பரியுபாசத்தே ஏச்சா கட்சரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாக அப்படின்னு கேட்கிறான். ஏவம் ஏவம்னா இப்ப 11 அத்தியாயத்துல சொல்லப்பட்ட உன்னுடைய பக்தி வந்து சதத யுக்தாயே, சததம்னா எப்பொழுதும் கூடி இருத்தல், சந்ததம் சததம்னா ஒரே அர்த்தம் எப்பொழுதும் அர்த்தம். அப்படிப்பட்ட பக்தாக துவாம் பரியுபாசத்தே, அப்படிப்பட்ட பக்தர்கள் உன்னை பரி உபாசத்தே பரிந்துனா சுற்றி நன்னான அர்த்தம் பரியுபாசத்தே. அப்புறம் ஏச்ச அப்படின்னா சில பேர் என்ன பண்றானா அக்ஷரம் அவ்யக்தம் பரியுபாசத்தே. இந்த இடத்துல இப்ப அக்ஷரம்னா என்ன அவ்யக்தம் என்ன விசாரம் அர்த்தம் இப்ப. ஏன்னா அவ்வளவு ஈஸி இல்லை நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா ஒரே பதங்கள் வேற வேற அர்த்தத்தை சொல்றது கான்டெக்ஸ்ட் கொடுத்து. பிரம்மசப்தமே நம்ம பார்த்தோம், பிரம்மசப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, வேதத்துக்கு பிரம்மம் அர்த்தம் இருக்கு, அப்புறமா பரபிரம்மத்துக்கு இருக்கு, ஜீவாத்மாக்கு இருக்கு, பிரகிருதிக்கு இருக்கு, இப்படி போறது பிரம்மசப்தமானது. அப்ப அந்த கான்டெக்ட் தெரியும் புரிஞ்சுக்க முடியாது. அது மாதிரி இங்க இவர்கள் எவர் சிறந்தவர்கள் அப்படின்னு கேட்கிறான். ஏவம் மத் கர்ம கிருத்து 11வது அத்தியாயத்துல 55வது சொன்னார், மத் கர்மக்கு மத் வரமோ மத் பக்தா சங்கவர்ஜிதான்னு கடைசியா சொன்னார் இல்லையா. அப்படிப்பட்ட இத்தியாதினா உக்தேன பிரகாரேன அப்படிப்பட்ட சொன்ன வழியில் சதத யுக்தாக எப்பொழுதும் கூடியவர்கள் பகவந்தம் துவாமேவ பரம்பிராபியம் மன்வானா, பகவானான உன்னையே நீதான் அடையப்பட வேண்டியதில் பரமபிராபியம் நீதான்னு தெரிஞ்சுட்டு ஏ பக்தாக துவாம் சகல விபூதி யுக்தம்னு போட்டுனர். உன்னைன்னு சொன்னா அனைத்து ஐஸ்வர்யங்களோட கூட அப்படின்னா என்னாச்சு, அது நிர்குணபிரம்மம்லாம் கிடையாதுன்னு அர்த்தம். எப்பயும் உன்னோட ஐஸ்வர்யங்களோட கூடி அனவதிகாதிசய சௌந்தரிய சௌஷீல்ய சார்வஜ்ய சத்திய சங்கல்பத்வாத் அனந்த குணசாகரம் பரிபூர்ணம் உபாசதே. எப்பயும் இதோட கூடி இருக்க இந்த குணங்களோடையும் அழகோடையும் கூடி இருக்கியே உன்னை உபாசிக்கின்றனரோ. ஏச்ச அபி அக்ஷரம், ஏச்ச அப்படின்னு சொன்னா மேலும் சிலர் பிரத்யேகாத்மஸ்வரூபம், அக்ஷரம்னா என்ன பிரத்யேகாத்மஸ்வரூபம், பிரத்யக்கு பிரத்யேகங்கள் தனியா இருக்கக்கூடியன்னு அர்த்தம், அந்த இண்டிவிஜுவல் ஆத்மா, அதை ஆத்மஸ்வரூபம் ததேவச்ச அவ்யக்தம், அதுவே அவ்யக்தமா இருக்கு. பொதுவா அவ்யக்தம் சப்தத்துக்கு மூலப்பிரகிருதி தான் சொல்லுவோம், ஏன்னா சாங்கியம் சொல்லிச்ச கூட வியக்தம் அவ்யக்தம் வியக்தா வியக்த ஞானம் சொல்றான். ஆனா இந்த இடத்துல இப்ப சமர்த்தனம் பண்ற அவ்யக்தம்னா அதுவும் ஜீவாத்மா தான் குறிக்கிறது. ஏன்னா சக்ஷுராதிகரணேன அனபிவியக்தூபம் உபாசத்தே, கண்ணால பார்க்க முடியாது அவ்யக்தமா இருக்குன்னு சொன்னா அன்மேனிஃபெஸ்டடா இருக்குன்னு அர்த்தம். பால் தயிர்ல வெண்ண இருக்குன்னு சொன்னா அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அன்மேனிஃபெஸ்டடா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எள்ளு இருக்கு, எள்ள எண்ணெய் இருக்கா இல்லைன்னு கேட்டா நம்மளால இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குன்னா வெளில வரலாது, இல்லைன்னா வெளில வரவே முடியாது. அதனால எப்படி இருக்குன்னு கேட்டா அன்மேனிஃபெஸ்டடா உள்ள இருக்கு. அது மாதிரி கண்ணுக்கு புலப்படாம இருக்கிறனால அதுக்கு அவ்யக்தம் இங்க பெயரா இருக்கு. அப்படிப்பட்ட அனபிவியக்தூபம் உபாசத்தே தேஷாம் உபயேஷாம் கே யோகவிதாஹா, இந்த ரெண்டு பேர்ல இவர்கள் சிறந்த யோகிகள். கே சுசாத்தியம் பிரதி சீக்கிரகாமினா இத்தியர்த்தா, அதான் குவாலிஃபை பண்ண அந்த கேள்விய ரெண்டு பேர்ல யார் சிறந்தவர்னு சொல்லிட்டா பகவான் சொன்னதை புரிஞ்சுக்கலாம் அர்த்தமாயிடும். ஏன்னா பகவான் எப்படி சொல்லிட்டா பக்தி யோகிகள் தான் சிரேஷ்டர்கள் சொல்லியாச்சு, அதனால குவாலிஃபை பண்ணிக்கிறார். கே சுசாத்தியம் பிரதி சீக்கிரகாமினா இத்தியர்த்தா, ரெண்டு உபாசனை இருக்கு, ரெண்டு உபாசனைக்கு வேற வேற பலன் இருந்தால் கூட எது வந்து சீக்கிரமா அந்தந்த பலனை கொடுக்கும்னு கேட்கலாம். பவாமி ந சிராத் பார்த்த மையாவேசித சேதசாம் இது உத்தரத்திர யோகமித்தமத்துவம் சைக்கிர விஷயம் இது நெஞ்சயிஷ்யதேன்னு சமாதானம் சொல்ற ஏழாவது பக்கத்தில் சொல்ல போற. என்ன தியானம் பண்றவாளுக்கு நான் சுலபமாக எளிதிலேயே நான் அடைய தகுந்தனா இருக்கேன்னு சொல்ல போற, அதனால இந்த கேள்விக்கு தான் தாத்பரியம்னு சாதிக்கிறார். எது யோகவித் தமஹான் வித்தமாக யோகவித் தமஹான் யோகவித் அதுல தம பிரத்தியம் சூப்பர்லேட்டிவ் வித்னு அறிந்தவர்கள் அர்த்தம். யோக வேத வித்துன்னு சொல்லணும்னா வேத வித்து, வேத வித்துன்னு என்ன அர்த்தம்னா வேதத்தை அறிந்தவன் அர்த்தம். அப்ப யோக வித்துனா அந்த பக்தி அந்த யோகத்தை அறிந்தவன், அதில் தமஹான சூப்பர்லேட்டிவ் மிகச்சிறந்தவர்கள் அர்த்தம். மையாவேஷ மனோயேமாம் நித்தியுக்தா உபாசத்தே ஸ்ரத்தையா பரயோபேதா சேமே யுக்த தமாமதாகனு பதில் சொல்லிட்டு மை ஆவேஷ மனக மனதில் என்னில் நிலைநிறுத்தி ஏ எவர்கள் மாம் நித்தியுக்தா உபாசத்தே எப்பொழுதும் என்னுடைய கூடிய கூடியிருந்து எவர்கள் உபாசிக்கின்றனரோ ஸ்ரத்தையா பரையா ஸ்ரத்தையா உபேதாக சிறந்த ஸ்ரத்தையோடு கூடியவர்கள் யார் இருக்கார்களோ தே மே யுத்த தமாமதாக அவர்கள்தான் என்னோடு மிகவும் கூடியவர்கள்னு சொல்லிட்டார். அத்தியர்த்தம் அத்தியர்த்த மத்பிரியத்தேன மனோமய் ஆவேஷ்ய, அதான் இப்போ குவாலிஃபிகேஷன் போடுகிறார்னா மை ஆவேஷ்ய மனகான்னு சொன்னா நம்ம ஒரு விஷயத்து மேல ஒரு விஷயத்த நினைச்சுன்னே இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, அதுக்கு பிரீத்தி தான் காரணம் அவசியம் இல்லை. ஒரு அப்சஷன் சொல்றோமா இல்லையா, அப்சஷன் என்ன ஒண்ணு நினைச்சுருக்குது, அந்த அப்சஷனுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். சைக்காலஜி படிச்சு வச்சுருந்தோம், சில பேருக்கு சில சில வினோதமான வியாதிகள்லாம் இருக்கு லோகத்துல, வினோதமான வியாதிகள் லோகத்துல இருக்கு. சில பேருக்கு என்னன்னா கையை காலம் அலமண்டே இருப்பார், அது ஒரு இது இருக்கு. அப்சசிவ் கம்பல்சரி டிசார்டர்னு பேர் இருக்கு. என்னன்னா என்னமோ அவளுக்கு ஒரு இது அது போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரங்காட்டுக்கு கொடுத்துனா எப்ப பாரு வீட்டு அளவு தள்ளிகிட்டே இருப்பா, எப்ப பாரு சத்தங்க என்னடா ஏதோ வீட்டுல சுத்தமா அசுத்தம் அசுத்தம்னு இப்படி இல்ல, அந்த மனசானது ஒரு விஷயத்துல லைக்கிறது சான்ஸ் இருக்கு, ஆனா அதெல்லாம் பேட்டி பூர்வமா இல்ல. இப்ப நம்ம கூட பாருங்க, ஒரு இப்ப நமக்கு என்னன்னா இன்னைக்கு அடிக்ஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம் நம்ம, உடனே ஒரு எல்லையை ஒருத்தன் தான் திரும்பி வந்தா அப்படின்னா அன்னைக்கு முழுக்க அவனை பத்தி அப்சஷன். அப்ப அவனை பத்தி சில பேருக்கு பிரீதி பூர்வமா இருக்கு, சில பேருக்கு எரிச்சலா இருக்கு வந்துட்டு. அப்படி எல்லாருக்கும் அவனை பத்தி நினைச்சிட்டு இருந்தா கூட வேற வேற காரணங்கள் இருக்கு. ஆனால் இவர் போட்டுட்டார், அத்தியர்த்த மத் பிரியத்தேன மனஹா, ஒரு உசத்தியான பக்தியோடு கூட எண்ணில் மனதை வைத்து ஸ்ரத்தையா பரையா உபயத்த நித்தியுக்தாக, பரம அதிகமா இருக்கக்கூடிய ஸ்ரத்தை இருக்கணும், அதை கொண்டு என்னோட கூறியவர்கள் நித்திய யோகம் காங்கமானாகா, எப்போ என்னுடைய சேர்ந்திருக்கக்கூடிய அதை விரும்பக்கூடியவர்கள் ஏமா உபாசத்தை, அப்படி என்னை உபாசிக்கின்றனரோ பிராப்திய விஷயம் மனோமயி ஆவேசிய ஏமா உபாசதே இத்தியர்த்தா, பிராப்திய விஷயமா இருக்கக்கூடிய அந்த என்னை என் மீது மனதை வைத்து உபாசிக்கின்றனரோ தே யுத்தமா மே மதாக, அவர்கள் எப்பொழுதும் எனக்கு அதாவது என்னோட ரொம்ப எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் அர்த்தமா இருந்தது, அவளுக்கு என்னோட கூடியவர்கள் அர்த்தமா இருந்தது. மாம் சுக்கேன அச்சிராத்து பிராப்த வந்தியத்தகா, அவர்கள் என்னை சுகத்தோடு கூட என்னை வெகு வெகு விரைவில் அடைவார்கள்னு அர்த்தமா இருந்தது. தே வில் அட்டைன் மீ வெரி குயிக்லி அர்த்தமா இருந்தது. இப்ப ஏ துவக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்வியக்தம் பரிபாசத்தே சர்வத்ரகம் அச்சிந்தியம் ச கூட்டஸ்தம் அச்சலம் துருவம், இந்த பத்தியத்துக்கு கிரியாபதம் இல்லை ஆக்சுவலா, ஆனா மூணு நாலு அஞ்சு சேர்த்து வாசி அர்த்தத்தை பார்க்கலாம். சந்நியமேந்திரிய கிராமம் சர்வத்த சமபுத்தையா தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதேரதாக கிளேஷோதிகரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தேகவத்திர வாக்கியத்தேன்னு சம்ஸ்கிருதத்துல தூ அப்படின்னு ஆர்டிகல் இருக்கு, அவ்வியம் இருக்கு. தூ தூனா தமிழ்ல அவனோ என்றால் அவனை எழுதுவா. அது மாதிரி என்ன அர்த்தம்னா, அப்ப மேல சொன்ன விஷயத்துக்கு அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த கீழே சொன்ன விஷயத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, இவன் வேறன்னு சொல்றது. அப்ப ஏது அப்படின்னா இவர்கள் அக்ஷரம் அனிர்தேஷம் அவ்யக்தம் பரிபாசதே, இது மூணுக்கு ஒரே அர்த்தம் தான், வேற வேற வேர்டா இருந்தா கூட அர்த்தம் ஒண்ணுதான். அக்ஷரமா இருக்கக்கூடிய, அனிர்தேஷியமா இருக்கக்கூடிய, அவ்யக்தமா இருக்கக்கூடிய, சர்வத்ரகம் எங்கும் செல்லக்கூடிய, அச்சிந்தியமா இருக்கக்கூடிய நினைத்து பார்த்ததற்கே முடியா இருக்கக்கூடிய, கூட்டஸ்தமா இருக்கக்கூடிய, அச்சலமா இருக்கக்கூடிய, துருவமா இருக்கக்கூடிய அப்படின்னு நிக்கிறது பத்தியம். ஏன்னா அது கிரியாபதம் அடுத்த இதுல இருக்கு. இப்படி எல்லாம் பிரத்யேகாத்மாவை சொல்றாரு, அதாவது ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் நிறைய சாமியம் இருக்கு, ஜீவாத்மாவுக்கு மட்டுமே சாமியம் இருக்கு. இந்த ஜீவாத்மான்ற ஒரு மினியேச்சர் மாதிரி பரமாத்மாக்கு, பரமாத்மாக்கு என்னென்ன விசேஷங்கள்லாம் உண்டோ ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் தான் எல்லாம் கிடையாது, அவை எல்லாம் ஜீவாத்மாவும் உண்டு. ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோம், இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம அந்த ஸ்கேல்லாம் இருக்கு பாருங்க, மேக்னிஃபைங் இருக்கு பாருங்க, அதில் இந்த எண்டு ரொம்ப கம்மி, அந்த எண்டு ஜாஸ்தி, இந்த எண்டுக்கு வந்தால் ஜீவாத்மா, அந்த எண்டுக்கு வந்தால் பரமாத்மா. ஆக மொத்தம் ரெண்டு பேருமே நிறைய சாமியம் இருக்குது, ஞான அந்த சுரப்புந்தான் எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது. ஆனால் உபாசனை வரைச்சே நம்ம இதையும் பண்ணலாம் அவனையும் பண்ணலாம், ஆனால் அவனை பண்ணுறது சிரேஷ்டம் ஜாஸ்தி. ஏன்னா இந்த ஆத்மாவுக்கும் அந்தராத்மாவும் அவன் என்ன இருக்கிறதுனால அதுக்கு இன்னொன்று இதுக்கு தோஷங்கள் உண்டு. இந்த ஆத்மாவுக்கு பெருசே பண்ணுச்சு, ஆத்மா பெருசேன்னு பார்த்தா இட் சப்ஜெக்ட் டு பாண்டேஜ். பொதுவாக ஜீவாத்மான்னு எடுத்துட்டா அஸ் அ கிளாஸ் இது சப்ஜெக்ட் டு பாண்டேஜ், அப்போ அவன் மீது தோஷம் இருக்கு, ஆனால் பரமாத்மாவுக்கு எப்படி தோஷமே கிடையாது. அந்த மாதிரி ரீதியில் பார்த்துச்சே பரமாத்மா உபாசனை தான் பெஸ்ட். இருந்தாலும் எதுக்கு சொல்றாருன்னா, இப்போ அந்த ஜீவாத்மாவுக்கும் சில விசேஷங்கள்லாம் உண்டு பரமாத்மாவை போல, அதை சந்நியமிய இந்திரிய கிராமம் இந்திரிய சமூகத்தை நன்னா நியமிச்சுண்டு சர்வத்த சமபுத்தையா எல்லா இடத்துலையும் ஒரு ஈவன் மைண்டடாக இருந்துட்டு தே பிராப்னுவந்தி மாமேவ தே மாம் பிராப்னுவந்தி ஏவன் அதை புரிஞ்சுக்கணும், அவர்களும் என்னை அடைவார்களே. சர்வபூத ஹிதேரதாக அனைத்து விதமான பூத்தங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் நல்லது செய்யறதுல அவ ரசாலா இருந்துட்டு இருக்கா. ஆனா கிளேசா அதிகதரஹா தேஷாம், அவளுக்கு கிளேசமானது கிருஷ்டா கிருஷ்டாகான யோகசூத்திரம்லாம் வருது. கிளேஷம்னா என்ன கேட்டால் டிஃபிகல்ட்டிஸ் அந்த இது ட்ரபிள் அப்டக்கல்ஸ் அது அவளுக்கு ஜாஸ்தி அதிகதரஹ தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம், அந்த அவ்யக்தத்தை போய் அடையணும் உபாசனம் நினைக்கிறவர்களுக்கு கிளேசங்கள் அதிகம், டிஃபிகல்ட்டி அதிகம். அவ்யக்தாகி கதிர் துக்கம், ஏன்னா அது வந்து தேகவத்திகிற வாக்கியத்தை உடம்போடு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்னதான் நம்ம ஒரு வைராக்கியம் வந்த மாதிரி இருந்தால் கூட ஒரு க்ஷணம்தான் நம்ம வைராக்கியம்னா ஓடியே போயிடும். இந்த ஆண்டா திருப்பணி அண்ணன் சாதிப்பறான், ஒரு நாய் ஒன்று கல்யாண சத்திர வாசத்தில் வாசலில் இருந்துட்டு இருந்து இருந்தா டெய்லி கல்யாணம் முடிஞ்ச உடனே இலையெல்லாம் போடுவா, போட்டால் அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தது. உடனே அதுக்கே தோணித்து என்ன ஒரு மட்டமான பொழப்புது, இந்த சத்திர வாசல் இருந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி எச்சரெல்லாம் வேறு சாப்பிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வைராகியம் வந்தது. இனிமேல் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தருக்கு போயிடுச்சு. இங்கே இருந்தாலே அந்த இது பக்கத்தருக்கு போயிடாது, பக்கத்தருக்கு போயிட்டான். போய் என்ன பண்ணிட்டா காத்துல உட்காந்துட்டே இருந்தால் ஒன்றும் ஆகாயம் கிடைக்கல, சத்திரத்தில் இலை வர டைமும் ஆயிடுது, நீ பார்த்துட்டே இருக்கு நாக்க தொங்க போட்டுன்னு. அப்போ 10 மணி ஆச்சோனுமோ துபாரு சத்தம் ஒன்று கேட்டுது, விழுந்து வாழடிச்சு அதே இடத்துக்கு ஓடி வந்துதான். அந்த இலை வந்து சத்தம் கேட்டவுடனே அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம், நம்ம வைராக்கியெல்லாம் அவ்வளோதான், மிஞ்சி போச்சுன்னா ஏதோ அப்படி ஆகும்னு சொன்னால் கூட அந்த மொமெண்ட் வந்து ஃபெயில் மிசரபிளி. அது மாதிரி சொல்கிற தேகவத்திகி, ஏன்னா இந்த தேகத்துக்கு ஒரு இது இருக்கு, என்னதான் நம்ம பகைமை உணர்ச்சி காட்டினா கூட இந்த நத்த சம்பந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்கோ, அதெல்லாம் பின்னாடி போயிடுறது. ஒரு க்ஷணம் தான் ஆடாட சதா ஆடுறதுன்னு சொல்கிறேன், அதெல்லாம் உங்கள் அனுபவத்திலே பார்க்குறோம் நம்ம, என்னதான் நமக்கு இதுவாக இருந்தாலும் அது இருக்கா இல்லையா. அப்போ தேகத்தோடு இருக்கிறவாளுக்கு அது ரொம்ப கஷ்டம், அப்படிலாம் பரித்தியாகலாம் பண்ண முடியாதுன்றதை இங்கே சொல்கிறார். ஏது அக்ஷரம் சத்தியகாரண ஸ்வரூபம் அனிர்தேஷம் தேகாத்து அந்நியதையா. ஏது இவர்கள் அக்ஷரம் நினைப்போம் பிரத்யகாத்மஸ்வரூபம் ஜீவாத்மாவை அனிர்தேஷம்னு சொன்னா சுட்டி காட்ட முடியாதா இருக்கு. எதை காட்டலும் தேகாத்து அந்நியதையா தேவாதி சப்த அனிர்தேஷ்யம். இப்ப நம்ம பேர் சொல்லணும் வச்சுக்கோங்க, இவன் மனுஷன், இவன் இது ஆடு மாடுன்னு சொன்னா அது அதுக்குள்ள இருக்க ஆத்மாவை அந்த சரீரத்தை விட்டு அந்த இதை விட்டு சொல்றோம், அதுக்காக தனியா எடுத்தா நிர்தேசம் பண்ண முடியாது. அதையேவ சக்ஷுராதிகரண அனபித்யக்தம், அதனால கண்களால பார்த்து திருப்பி பார்க்க முடியாது. சர்வத்ரகம் அசித்தியம் ச அசித்தியம் ச, சர்வத்ரகம்னா சர்வத்ர தேவாதி தேகேஷு வர்த்தமானம் அபி. இந்த ஆத்மா நமக்கு வேற வேற ஜீவராசிகளை பார்த்துச்சே வேற வேற மாத்திரத்துக்கு அனுபவம் ஏற்பட்டா கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மான்றது ஒன்று, ஒன்றுன்னா அஸ் அ கிளாஸ் அது ஒன்று தான், டிஃப்ரென்சியேஷன் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ எந்த ஆத்மா எந்த சரீரத்துக்குன்னா எடுத்துக்கலாம், அதோட புண்ணிய பாபத்தை பொறுத்து. அடுத்த ஜென்மான தெரியாது, நம்ம இப்போ எறும்பாக பிறக்கலாம், எறும்பு மனுஷனாக பிறக்கலாம். அப்படின்னா அனைத்து சர்வத்திர கம்க்கு என்ன அர்த்தம்னா எந்த வித சரீரத்தையும் எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அர்த்தமான அப்பி தத் விசஜாதீயதையா தீன தீன ரூபேன சிந்தையத்து மனரகம், அப்படி இருந்தா கூட அதை காட்டிலும் வேறன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ததையவ கூட்டஸ்தம், இந்த கூட்டஸ்தத்துக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல கூட்டஸ்தம் சொன்னா கூட்டஹான்னு சொன்னா இந்த இதெல்லாம் அடிப்பா மருங்க வச்சு நகை கடையிலாம் அவன் வச்சுருப்பான், கீழே ஒரு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு இரும்பு மாதிரி இருக்கும், அதை எவ்வளவு அடிச்சாலும் அதுக்கு எந்த டேமேஜும் கிடையாது. ஆனா அது மேல வச்சு அடிக்கிற அந்த இதுக்கு உண்டு. இப்போ வெல்டிங் ஷாப் எல்லாத்தையும் வச்சுருக்கான், அந்த காலத்தில் நகை கடை வச்சு அதே சொல்லியிருந்தா, இப்போ நீ வெல்டிங் ஷாப் எல்லாத்தையும் வச்சுருக்கான், எங்கெங்கெல்லாம் தட்டுறானோ அதுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் அது மேலே வச்சு அடிக்கிற இதுக்கு அந்த மாற்றம், அப்போ மாறாமல் இருக்கக்கூடியது மாறுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருந்தும் மாறாமல் இருக்கிறதுக்கு கூட்டகான்னு பெயர். அப்போ கூட்டஸ்தம்னா அப்போ அந்த ஆத்மாவுக்கு சர்வசாதாரணம் தத்தத் தேவாதி அசாதாரண ஆகார சம்பந்தம் இத்தியர்த்தக, ஆகார அசம்பந்தம் இத்தியர்த்தக. அப்போ அந்தந்த எந்தெந்த இதை எடுத்துட்டாலும் அதை காட்டில் விரக்ஷமாக இருக்கக்கூடிய ஆத்மான்னு அர்த்தமாக இருந்தது, அதான் கூட்டஸ்தம்னு அதுக்கு பெயர். அந்த ஜீவாத்மா ப்ராப்பர் ஜீவாத்மாக்கு அபரிணாமித்வேன ஸ்வ அசாதாரண ஆகாராத்து ந சலதி ந செவதே இது அச்சலம் ததேவ த்ருவம் நித்தியம் சந்நியமிய. சரி, நித்தியம். இப்போ இந்த ஆத்மாவுக்கு பரிணாமம் கிடையாது, ஆத்மஸ்வரூபத்துக்கு பரிணாமம் கிடையாது, பரிணாமம்னு மாற்றம். என்ன டிஃபிகல்ட்டின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சரீரம் இருக்கு இல்லையா, சரீரத்துக்கு எவ்வளவோ மாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கு. ஒரு பக்கம் வந்து இளமை முதுமைன்ற இருக்கு, அது வந்து ரொம்ப காலத்தினால ரொம்ப டிஸ்டண்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ சயின்ஸ் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு ஒரு கணமும் உடம்பு மாறிட்டே இருக்கு, காத்தாலிருந்து உடம்பு இப்போ இல்லை, அவ்வளோ சென்ஸ் போர்டு ஒரு புது சென்ஸ் வந்துட்டே இருக்கு இப்போ. அப்போ சரீரம் இப்போ மாறிட்டே இருக்கு. இப்போ சரீரத்துக்குள்ள ஒரு வஸ்து இருக்கு, அது ஆத்மான்னு சாஸ்திரம் சொல்றது. இப்போ இந்த சரீரத்தோடையே அது பிண்டி பிணைஞ்சு இருக்கிறதுனால அதுக்கு மாற்றங்கள் ஏற்படுமா ஏற்படாதா ஆத்மாவுக்குன்னு கேட்டால் ஏற்படாதுன்னு தான் எல்லாம் ஒத்துருந்துருக்கா. ஏன்னா ஏற்பட்டதுன்னு சொன்னால் அது அனித்தியமாக போயிடும், ஆனா அது நித்தியம், அதோட சொரூபம் வந்து மாறாத தன்மை உடையது. அப்ப அதுக்கு மாற்றம் இல்லாததுனால ந சலதி ந சவதே இது அச்சலம் பொருந்த. சரீரமானது போறது வருது, ஆனா ஆத்மாவானது எப்படி இருக்க போறது, அதனால அதுக்கு அந்த மாதிரி குறிப்பிடப்படுறது. துருவம்னு நித்தியம், இந்திரிய கிராமம் சன்னியம்மே, இந்திரிய சமூகத்தை அடக்கி சக்ஷுராதிக்கம் இந்திரிய கிராமம் சர்வஸ்வ வியாபாரேபியா சமயக் நியமிய சர்வத்த சமபுத்தையா, அதனுடைய வியாபாரங்கள் இந்திரியங்களுக்கு வியாபாரம் உண்டு. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நாய் கதையை சொன்ன மாதிரி அது நம்ம கண்ணை முன்னு உட்காந்துருக்கோம் அஞ்சு நிமிஷம் ரொம்ப ஜாஸ்தி தான், ஒரு நிமிஷம் ஆறுதான் வச்சுக்கோங்க, உடனே கண்ணை திறந்து பார்க்குறோம், ஒரு சத்தம் கேட்கறது திறந்து பார்க்குறோம். அப்போ இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி அதோட வியாபாரத்தையும் நிறுத்தி சர்வத்த சமபுத்தையா சர்வத்திர தேவாதி விஷமாக்காரேஷு தேகேஷு அவஸ்திதேஷு ஆத்மசு ஞானைக்காக்காரத்தையா சமபுத்தையா, எவ்வளவு ஜீவராசிகளை பார்த்தாலும் அவைகளுக்குள்ள என்னென்ன இது இருந்தாலும் இப்போ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது ஆத்மாதான், ஞானம்தான். அதை அனுபவத்தில் நம்ம பார்க்கலாம். வெறுமபோ உட்காந்து அடிக்கடி வெறுமை போய் உட்காந்து என்ன நான் வெறுமை தான் இருக்கேன், அதனால வெறுமை போய் உட்காந்து அப்படி பார்க்க வச்சுக்கணும். எவ்வளோ ஜீவராசிகள் இருக்கு, எத்தனை ஜீவராசிகளாக இருந்தாலும் அதாவது சாப்பாடு நோக்கி ஓடுறது, அப்புறம் எதோ ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் செக்யூரிட்டி ஓய்ஞ்சிக்கிறது, ரொம்ப அன்வேஷன் பண்ணிட்டே இருக்கு. எலியெல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கணும், அது மாதிரி என்ன பண்ணுறது, ராத்திரியில் வர்றது ஆகாரத்தை தேடுறது. அப்போ ஆகாரத்தை தேடுறதுலேயே அது மாட்டிக்கிறது. ஒரு கதை ஒன்று சொல்லுவாள், தெய்வமே பண்ணணும் கதை. என்ன கதைனா, ஒரு பாம்பை பிடிக்கிறவன் தான், அவன் என்ன பண்ணா ஒரு பாம்பை பிடிச்சான், பாம்பை பிடிச்சி அதை வித்தை காட்டுறதுக்காக இந்த விலங்கெல்லாம் வச்சுட்டு பண்ணச்சு அதுங்களை பூர்த்தி ஆகாரம் போட்டோம் வச்சுக்கோங்கோ கொழுப்பு ஜாஸ்தியாக போயிடும், அதனால முதல்ல நம்மளும் பாதி ஆகாரம் போட்டு அவைகளை ஆகாரத்துக்கு அடிமையாக்கி அப்போ தான் ட்ரெயின் பண்ண முடியும். அதனால பண்ணால் அந்த பாம்பை ஏதோ ஒரு கூடையில் போட்டு வச்சான், போட்டு வச்சு மறந்து ஊருக்கு போயிட்டான், இங்கே இப்போ கிராமத்துக்கு போயிட்டான். போனால் அந்த பாம்புக்கு பயங்கர பசி, கூட உள்ளே இருக்க வெளில வர தெரியாது, மாட்டு கொடியில் படுத்துருக்கு. அப்போ அந்த பக்கமாக ஒரு எலி என்ன பண்ணிட்டு ஏதோ ஆகாரத்தான் தேடி வந்தது, தேடி வந்தால் எலி கிளான்னு கேட்டால் அதோட இன்சிடென்ட் கடிக்கிறதா, எதை இருந்தாலும் கடிக்கிறதா, கடிச்சு பார்க்கறது. இந்த கூட இருக்குல்லையே கூட மூடி கூடையை போட்டு கடிக்குது, கூடையை போட்டு கடிச்சோட பாம்பு அப்போ தான் பசியில் வாயை திறந்து உட்காந்துருக்கு, கரெக்டாக அதை ஓட்ட போட்டு உள்ளே போச்சு, லேண்டிங் வந்து பாம்போட வாய் தான். ஸோ பாருங்க விதி எப்படி பண்ணிட்டு பாருங்க, இப்போ கூடையை அடைஞ்சு கிடந்த பாம்புக்கு கூடையும் திறந்து அது போய் ஆகாம நேரம் உள்ள வந்து விழுது. அப்ப தெய்வமே பண்ண ஒருத்த கதை எழுதுனா. அது மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் இதுதான் காமன், நமக்கும் அதேதான். நம்ம ஹை ஸ்கேல்ல பண்ணிட்டு இருக்கோம், அதாவது அந்த லோ ஸ்கேல்ல பண்ணிட்டு இருக்க போய் அப்படி பார்த்தோம்னா ஞானத்தோட வெளிப்பாடு தான். அப்ப எல்லா தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆத்மா, அந்த ஆத்மா வந்து காமன் டு இன்ஃபினிட் ப்ராப்பர்டிஸ். அப்படி சத்தையெல்லாம் சர்வபூத ஹிதே ரதாக, அதனால எல்லா பூதத்துக்கும் எது ஹிதமோ அதில் ஈடுபாடு உடையவர்கள். சர்வபூத அஹித ரசித்வாது நிவர்த்தாக, அப்ப எல்லாத்துக்கும் ஒரு தீங்கு நினைக்க மாட்டான், எல்லாத்தையும் தன்னை போலவே பாதிக்கிறதுனால அதுக்கு தீங்கு நினைக்காம இருக்கிறது. சர்வபூத அஹித ரசித்வம் ஹி ஆத்மனஹ தேவாதி விஷமாக்கார அபிமான நிமித்தம் ஏ ஏவம் அக்ஷரம் உபாசத்தை தே அபி மாம் பிராப்னவந்தி ஏவ. ஐயே அவளுக்கு அந்த அகிதம் பண்ணக்கூடாது இருக்குன்னா அவளுக்கு தெரியுது எல்லாத்துக்கும் இருக்கிறது ஆத்மா தான், அதுவும் தெரியுது, அதாவது கஷ்டப்பட்டுருக்கு, அதாவது கஷ்டப்பட்டுருக்கு, அதனால அதுக்கு போய் நம்ம ஏன் தொந்தரவு பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். அவளும் மாம் பிராப்னவந்தி ஏவன் போட்டுட்டார், ஏவக்காரத்தை கொண்டு போய் அங்கே போட்டுட்டார். மா மாமேவன் ஸ்லோகத்தில் இருக்கு, ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா தே பிராப்னவந்தி மாமேவ அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கே ஏவக்காரம் என்ன போட்டிருக்கார், என்னை அடைவார்களே அப்படின்னு, என்னையே அடைவார்கள் இல்லை என்னை அடைவார், சுவாரஸ்யம் உண்டு ஏவ எங்க போடுறோம்னு. அதுக்காக இங்கிலீஷ்ல ஒன்லி இருக்கணும், அந்த ஒன்லி எங்க போடுறோமோ அதுக்கு அர்த்தம் வேறி ஆகும். இப்ப ஒன்லி ஹீ கேம், ஹீ ஒன்லி கேம், ஹீ கேம் ஒன்லி இப்பெல்லாம் போட வச்சுக்கோ அங்கங்க அதுக்கு ஸ்ட்ரெஸ் அர்த்தமா இருக்கும். அது மாதிரி ஏவகாரத்தை மாத்தி போட்டுருக்க, மத் சமானாக்காரம் அசம்சாரணம் ஆத்மானம் பிராப்னு வந்து ஏவக்கியத்தா, எனக்கு சமானமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அடைவார்கள் என்று அர்த்தமா இருக்கு. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் ஏகப்பட்ட சாமியங்கள் இருக்கு, அதனால அந்த தியான விசேஷத்துல பார்க்கச்சு ஏன்னா என்னை ஒத்து இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அடைகிறார்கள். மமசாதர்மி மாகதாக சொல்லப்படுற 14 மாமிசனா வந்துட்டு கேட்டா என்ன என்ன அடையிற மாதிரி அதையும் அடைவார்கள் தத்தனை என்னை ஒத்துக்கக்கூடிய ஆத்மா அடைகிறாருன்னு டைரக்டா அடைவாங்க சொல்ல முடியாது. ஏன்னா அப்புறம் வித்தியாசம் எல்லாம் போயிடும். ஏன்னா பிரம்ம உபாசனம் ரொம்ப தடையில அப்ப ஜீவாத்மா உபனங்கள் என்னதான் அடைவான்னு வச்சுருந்தோம் அப்ப குழப்பம் ஆயிடும். ஆனா அவளும் அந்த எண்டு என்னை அடைவார்கள் சொன்னா என்ன மாதிரி இருக்கக்கூடிய அதை அவர்கள் அடைகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இது லட்சதே ஸ்ரூயதேச்ச நிரஞ்சன பரமம் சாமி உபயத்தின்னு ஸ்ருதி சொல்றது. அந்த உபாசனைக்கு ஸ்ருதியானது சில சொல்றது பகவானை ஒத்த நிலையை அடைவார்கள் சொல்றது. அதுக்காக ததா அக்ஷர்சப்த நிர்திஷ்டாத்து கூட்டஸ்தாத்து அந்நியத்வம் பலசு பிரம்மனோ வக்ஷதே. அதனால் அதா அதான் அப்படியே இப்ப என்னாச்சு கேட்டா என்னுடைய அக்ஷர சப்தத்தினால இப்ப உடைய சொன்னோம் ஒரு சப்தமானது நிறைய அர்த்தத்தை சொல்றது. இதே அக்ஷரமானது பின்னாடி பரபிரம்மத்தை சொல்ல போறதுக்கும். ஆனா இந்த கான்டெக்ட்ல ஜீவாத்மா அதுக்காக அதை எடுத்து போட்டு அங்க அக்ஷரசப்த நிர்திஷ்டாத்து கூட்டஸ்தாத்து அந்நியத்துவம் பரச பிரம்மனோ வக்ஷதேன்னு சொன்னா அப்ப அந்த அக்ஷரத்தை வந்து ஜீவாத்மான்னு சொன்னா கூட கூட்டஸ்தா அக்ஷர உச்சதேன்னு சொன்னா கூட உத்தம புருஷ சந்தேகம்னு சொன்னால இந்த அக்ஷரனை காட்டிலும் பரமாத்மா வேற. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல அக்ஷரகன்றது ஜீவாத்மா தான் இப்ப கொடுத்துருக்கிறதுல அதை காட்டிலும் பரமாத்மா வேற. அத பராயயா தத் அக்ஷரம் அதிகம்யதே இது அக்ஷர வித்யாயாம் தூ அக்ஷரசப்த நிர்திஷ்டம் பரமம் பரம் பிரம்ம ஏவ பரம் பரமேவ பிரம்ம பூத யோனித்வா தேவ. முண்டக உபநிஷத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற அக்ஷரம்ன்றது பிரம்மத்தை குறிக்கிறது. ஆனா இந்த கான்டெக்ட்ல கீதையில அக்ஷரம்ன்றது ஜீவாத்மா குறிக்கிறது கிளரிஃபை பண்ற. ஏன்னா எல்லாம் அப்ஜெக்டிவ். அக்ஷரம்னு சொன்னா மாறாதுன்னு அர்த்தம். நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்களுக்கு அக்ஷரம் தான் சம்ஸ்கிருதத்துல அக்ஷராணி. ஏன்னா அவைகளுக்கு சப்தத்துக்கு மாற்றம் கிடையாதுன்னு. அதனால அது சில சமயம் குவாலிட்டேட்டிவா இருக்கு, சம்டைம்ஸ் வந்து விசேஷமா இருக்கு. அதுக்காக பிரித்து காட்டுறாரு. ஆக மொத்தம் இந்த இடத்துல அக்ஷரம்ன்றது ஜீவாத்மாவை குறிக்கிறது. தேசாம் அவ்யக்தாசத்த சேர்த்ததாம் கேசஸ்து அதிகதரஹா. அவளுக்கு ட்ரபிள் ஜாஸ்தி. அவ்யக்த விஷயா மனோவிருத்தி தேகவத்பிஹி தேகாத்ம அபிமான யுக்தைஹி துக்கேன அவாப்பியதே. எப்பயும் தேகத்து மேல அபிமானம் இருக்கிறவாளுக்கு அது கஷ்டம். என்னதான் கீதையை பத்து பாஞ்சுல மாஸ்டரா கூட உட்காந்து நேற்று ராத்திரி கொசு படிச்சுட்டு டபால உடனே அடிக்கதான் அடிக்கிறோம். என்னதான் படிச்சிருக்கோம் நம்ம ஆத்மா சரீரம் இல்ல ஆத்மா சரீரம் இல்லன்னு சொல்லி இருந்தா கூட கொசு கடிச்சதுனா டபால் அடிக்கதான் பண்றோம். அப்ப நினைச்சு நம்ம எவ்வளவு அபிமானம் நமக்கு இருக்கு. ஒரு சின்ன கொசு எங்கேயோ ஒரு உரத்துல கடிக்கிறது அதை கூட நம்மளால பொறுத்துக்க முடியல. அத உடனே அடிச்சுட்டு மேல கீதையை பாத்துக்கிறோம். ஆமா வெரி குட். அதுக்கு கடிக்கிறது நமக்கு அடிக்கிறது அதான் காரியம். அந்த மாதிரி நமக்கெல்லாம் வந்து இந்த அக்ஷர உபாசனை பாசனையே முதல்ல வரப்போறது இல்ல. அதுன்னு அக்ஷர உபாசனை கிட்ட நெருங்க முடியாத விஷயமா இருக்கு. பகவந்தம் உபாசீனானாம் யுக்ததமத்தம் சுவியக்தமாக. அப்ப பகவானோட கூடி இருக்கிறவாளுக்கு அந்த சைசியத்தை சொல்ற. ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நிய மத்பராக அனன்யேனேவ யோகேன மாம் தியாயந்த உபாசத்தே தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்து சம்சார சாகராத் பவாமின சிராத் பார்த்த மையாவேசித்து சேதசாம். யார் எல்லா காரியங்களையும் என்னிடத்துல ஒப்படைச்சிட்டு என்னை தியானம் செய்கின்றார்களோ இல்லையா எல்லா காரியம் சமர்ப்பிக்கிறதுனா பழத்தெல்லாம் சமர்ப்பிக்கிறது இது எனக்காக பண்ணல அந்த கடமை யோகத்தை சொன்ன அர்த்தம் இந்தத்துல அவர்களை தேஷாம் அகம் சமுத்தர்த்தா நான் அவளை கரை ஏற்றுகிறேன். தாயாருக்கு உஜ்ஜீவனின்னு பெயர் ஜீவனி. மிருத்து சம்சார சாகராத்து இந்த சம்சார சாகரத்தில் நான் அவளை கரை ஏற்றுறேன். பவாமிச சிராத் பார்த்த மையாவிஷு அவளுக்கு எப்படி நான் அடையும்படியா இருக்கேன்னு சாதிக்கிறார். ஏது லௌகிகானி தேக யாத்ராசேஷ பூதானி தேக தாரணார்த்தானிச்ச அசனாதீனி கர்மானி. இப்ப இந்த கர்மாவை ரெண்டா பிரிக்கிறார் பாஷ்யக்காரர். ஆறாவது சொன்ன ஏது சர்வாணி கர்மானி இருக்கோன்னு ரெண்டா பிரிக்கிறார். ஒன்னுனா லௌகிகமா பண்ணக்கூடிய கர்மா. நான் எப்பயுமே உபாசனத்தில் இருக்க முடியாது. உபாசன காலம் போக தேகத்தை நம்ம சம்ரக்ஷணம் பண்றதுக்காக சாப்பிடுறோம் படுத்துக்கிற காரியங்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட தேக தாரணார்த்தானி தேகத்தை தரிச்சிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய கர்மானி கர்மங்கள் இருக்கு இல்லையா அது வைதிகானிச்ச யாகதான ஹோமதம பிரபுத்தினி சர்வாணி ச காரணானி சோத்தேஷியானி அத்தியாத்ம சேத்தசா மை சன்னியஸ். அதுக்கு மேல வைதிகமா வைதிகமா சொல்லப்பட்ட யாகம் என்ன தானம் என்ன ஹோமம் தபஸ் இத்தியாதிகள்லாம் இருக்கணும். அதையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு மத்பராகா மத்பராக மதேக பிராப்தியாக பகவான் அடையறதுலேயே உத்தேசம் வச்சுட்டு அனன்யேவ யோகேன மாம் தியாயந்த உபாசத்தே. வேற கதியற்று வேற எதுலையும் மனசு செலுத்தாம என்ன தியானம் பண்றது. தியான அர்ச்சனை, அதுக்கு விசேஷங்கள் படுகிறார். தியான அர்ச்சனை பிரணாம ஸ்துதி கீர்த்தனாதீனி ஸ்வயமேவ அத்தியர்த்த பிரியாணி பிராப்திய சமானி குருவந்தோ மாம் உபாசத்தை அத்தியர்த்தா. உபாசன்றது ப்ராசஸ், படிப்படியா இருக்கக்கூடிய ப்ராசஸ் அது. எடுத்தவொடனே எல்லாரும் அப்படி தியானத்துல உட்கார முடியாது, அதுக்காக படிப்படியா போட்டு பின்னாடில இருந்து கீர்த்தனை ஸ்துதி பிரணாம அர்ச்சனை தியானம் தியானம் தான் அதுல கடைசியா வச்சிருந்தோம்னா அது கடைசியெல்லாம் படிப்படியா அர்ச்சனை பண்றது, ஸ்துதி நாம சங்கீர்த்தனம் பண்றது இத்தியாதி எல்லாம் அத்தியர்த்த பிரியத்தோட கூட யார் பண்றாலோ என்ன உபாசிக்கின்றனரோ தேஷாம் அவர்களுக்கு மத் பிராப்தி விரோதிதையா மிருத்தி பூதாத்து சம்சாராக்கியாத்து சாகராத்து அகம் அச்சிரேன ஏவ காலேன சமுத்திரத்தா பவாமி. என்ன தாத்பரியம் கேட்டா, பக்தி நமக்கு ஏன் தோன்றாம இருக்குன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாபராசி, பாபராசி குறைய குறைய பக்தியானது திடமாகும், பக்தி திடமாக பாபராசி குறையும் தான், அதுல ஒரு சைக்கிள் இது இருக்கு, டிபெண்டன்சி இருக்கு. அதனால ஏன் பக்தி இல்லைன்னு பாபம் நிறைய இருக்கு. அவன் பக்தியை பண்றதுக்கு முயற்சி பண்ண பண்ண பண்ண என்ன பண்ணா சராசு வந்து ஸ்லோவா கீழே இருக்கிறது மேல போறது இல்லை, மேல இருக்கிறது கீழே வரா மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா ஆகும்னு சொல்ற. நான் பாத்துக்கேன்னு சொல்ற, மையேவ மன ஆதத்வ மை புத்தி நிவேசைய நிவசிச்சது மையேவ அப்ப ஊர்துவம் சம்சயா. என்னையோ மைண்ட வந்து பிக்ஸ் பண்ண, உன்னோட புத்தி இருக்கு இல்லையா, ஞானத்தை எண்ணத்தில் நுழை, நீ என்னிடமே வாழ்வாய்னா எனக்குள்ள இருப்பேன்னு தாத்பரியமா இருக்கு தியானத்துல, அதுல ஒரு டவுட்டும் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். அத்தக அதிசயித புருஷார்த்தத்வாத்து சுலபத்வாத்து அத்தகான தேர்ஃபோர்னு அர்த்தம். காரணம் அது என்ன காரணம்னா ஏன் அப்படின்னு கேட்டா அதிசயித புருஷார்த்தத்வாத்து. புருஷார்த்தம்னு கேட்டனா சொன்னா ஒரு புருஷனால் அடையப்பட வேண்டியது, அதாவது ஜீவாத்மாவால் அடையப்பட வேண்டியது. அதுல எது வசத்தியான புருஷார்த்தம் கேட்டா பகவான் அடையிறதுதான். அதனால அதிசயித புருஷார்த்தத்வாத்து, அது மட்டும் இல்ல சுலபத்வாத்து, என்ன அடைதறது என்ன அடைய என்ன என்ன தியானம் பண்றதுன்றது ஈஸி. அதனாலையும் அச்சிர லப்தியத்வாத்துன்னா உடனே கிடைச்சிடும், உடனே கிடைக்கிறதுனாலையும் மையேவ மன ஆதத்வ என்னிடமே மனதை செலுத்து. மையி மனக சமாதானம் குரு, சம் ஆதானம்னா சமயக்கு ஆதானம் வைத்தல் அர்த்தம் பண்ணு. மையி புத்தி நிவேசைய என்னிடமே உன்னுடைய புத்தினா நிச்சயம் அத்தியவசாயத்தை செய், நிச்சயமா திடமா என் மீது உன்னுடைய இதை வை அப்படின்னு தாத்பரியமா இருக்கு, கன்விக்ஷன் அர்த்தமா இருக்கு. அத ஊர்துவம் மையேவ நிபசிஷ்யசி, இதற்கு மேல நீ என்னிடமே இருப்பாயின்னா என்ன அர்த்தம் தான், அந்த தியானத்துல அப்படியே அந்த மைண்ட் ஆனது என்னிடமே இருக்கும்னு தாத்பரியமா இருக்கு. அகமேவ பரம பிராப்தி அத்தியவசாய பூர்வக மனோ நிவேசனானந்தரம் ஏவ மை நிவசிஷதி இத்தியர்த்தா. எப்ப என்னிடம் இருப்பாயின்னு கேட்டா அதுக்கு ஸ்டெப் சொல்ற, அத்தியவசாய பூர்வக. அத்தியவசாயம்னு சொன்னா நிச்சயமா இருக்கிறது, அப்பதான் மனசு செலுத்த முடியும். இது நிச்சயமா இது ஒரு நிச்சயம் பண்ணிட்டு ரெசல்யூஷன் பண்ணிட்டு மனசு வைக்கிறது, அது அதை வச்சதுக்கு அப்புறம் தான் என்னத்துல இருக்க முடியும்னு சொல்ற. அத ஒன்பதாவது பத்தியம், அத சித்தம் சமாதாத்தும் சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாச யோகேன ததா மாம் இச்சாப்தம் தனஞ்செய. அப்படி உன்னால வைக்க முடியலன்னா என்ன பண்ணலாம் அதுக்கு, அபியாச யோகேன, இதே படம் யோகசாஸ்திரத்துல இருக்கு, அபியாச யோகேன சரி அது சொல்றாரு. இச்சாப்தம் தனஞ்சு என்ன அடைவதற்கு அபியாசம் என்ன சொல்றாரு, இதுக்கு பாஷ்யக்காரர் அந்த அபியாசத்தை இன்னும் வேறவா சொல்ல போறார். அத சகசாஜீவ மயில் ஸ்திரம் சித்தம் சமாதாத்தம் சக்னோஷி, உடனே அப்படி இறங்கிட முடியாது பக்தி யோகத்துல, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இறங்கணும்னா எவ்வளோ காயம் இருக்கு, ஒவ்வொன்றா ஞாபகம் அப்போதான் நல்லா ஞாபகம் எல்லா ஞாபகமும் வரும், ஐயோ இதை பண்ணலையே அதை பண்ணலையே ஞாபகம் ஒன்று இருக்கும். அப்படி முடியலன்னா தத்தக அபியாச யோகியில மாம் ஆப்த நிச்சயம், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் வச்சுக்கிறது, 5 நிமிஷம் அந்த மாதிரி சுவாபாவிகான அதிகாதிசய சௌந்தர்ய சௌசீல்ய சௌஹார்த வாத்சல்ய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சௌரிய வீரிய பராக்கிரம சர்வஜ்ஞத்வ சத்தியகாமத்வ சத்தியசங்கல்பத்வ சர்வேஸ்வரத்வ சகலகாரணத்வாதிசங்கேய கல்யாண குணகண சாகரே. இது இதுக்கு மயி, அதுக்கு அர்த்தம் இந்த மயிக்கு இவ்வளோ விசேஷணங்கள், இப்படிப்பட்ட விசேஷணங்களுடைய அது மட்டும் இல்லை நிகிலஹேய பிரத்தினிகே மயி, அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஒரு எதிரியா இருக்கக்கூடிய என்ன தோஷமே இருக்காதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எண்ணில் நிர்நிகேய பிரேம கர்ப்ப ஸ்மிருத்தி அபியாச யோகேன ஸ்திரம் சித்த சமாதானம் லப்வா மாம் பிராப்தும் இச்ச. அப்ப தொடர்ந்து ஒரு அபியாசம் பண்ணி என் அடையலாம்ன்றதுல ஒரு ஆசையவையும் சொல்றார். அதுக்கு இப்ப 10வதுல சொல்ல போறார், அபியாசே அப்யசமர்த்தோசி மத் கர்ம பரமோ பவ மதர்த்தம் அபி கர்மானி குருவன் சித்தி மபாப்சதி. இப்ப முதல்ல சொன்னார் உடனே என்ன தியானம் பண்ணுன்னு சொன்னார், என்ன தியானம் பண்ண முடியாட்டி அபியாசம் பண்ணுன்னு சொன்னார், ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சுக்கொண்டார், அதுவும் முடியலன்னா நீ என்ன பண்ணு சொன்னா, சில காரியங்களை பண்ணு. அந்த காரியங்கள் என்னன்னு பாஷகர் சாதிக்கிறார். அத ஏவம் வித ஸ்மிருதி அபியாசை அபி, சரி அந்த அபியாசம் பண்ண முடியலையா, அசமர்த்தகா அசி மத் கர்ம பரமோ பவ, என்ன குறித்து சில காரியங்கள் பண்ணு. மதியானி கர்மானி, என்னது அதெல்லாம், ஆலய நிர்மாண, கோவில் கட்டு, கோவில் கட்டலாம். சிறுசாரத்துக்கு நிறைய கோவில் இருக்கு, இப்போ இருக்கிற கோவிலு போய் பராமரிச்சாலே போதும். இப்ப அந்த கோவிலை கட்டி அது என்ன திருமண் போடுறது, அப்புறமா யாரும் என்ன ஆகமத்தை வைக்கிறது, இதுதான் சண்டை ஜாஸ்தியா இருக்கு. அதனால ஏதோ கோவில் கட்டுறது யாரும் வேணாம், யாரும் இருக்கிற கோவில பராமரிச்சுட்டா போறோம். உத்தியானகரணை இது பண்ணலாம், போய் அந்த தோட்டத்தை நிர்மாணம் பண்ணலாம். ஆனா கோவில் எல்லாம் ஒன்னும் எதுவுமே இல்லாம இருக்கு. உத்தியானகரணை, பிரதீப ஆரோப்பண, விளக்கேத்துறது, அங்க மார்ஜனை சுத்தம் பண்றது. அதனால படிக்கிற ஸ்கூல் காலத்துல உழவர பண்ணின்னு கூட்டிட்டு போவா ஸ்கூலுக்கெல்லாம். இப்பெல்லாம் ஒன்றும் பண்றது இல்லை, நம்ம பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுறதே உரிய அதுங்களுக்கு ஒண்ணுமே நம்ம சொல்லித்தர முடியாம இருக்கும். ஏன்னா ஸ்கூல்ல ஒண்ணுமே இல்லை, ஸ்பிரிச்சுவல் இதுவே இல்லை. உழவார பண்ணு எங்கேயோ போவோம், ஏதோ ஒரு கோவில், சிவன் கோவிலோ கிருஷ்ண கோவிலோ எங்கேயோ ஒரு கோவிலுக்கு போய் அங்கே ஏதோ நாலு புள்ள பிடிங்கி ஏதோ பண்ணிட்டு வருவோம். அது மாதிரி இங்க மார்ஜனை இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஸ்கூல்ஸ்ல. எங்கேயோ போறா வர வாத்தியா சொல்வார், வாத்தியோட வாத்தியா காத்தால பீச்சுக்கு வாக்கிங் போனா பெரிய பெரிய நாயெல்லாம் கூட்டிட்டு போறார். அவர் சொல்வார், வாத்தியார் பேர கூப்பிட்டு சொல்லுவார், ஏண்டா ஒரு பசுமாட்டுக்கு புல்லு கொடுத்தா அல்லது புண்ணியம் உண்டு, இப்ப இருக்கிற எல்லாம் அலையிறாளே இன்னைக்கு நம்மளால அலைஞ்சின்ற காலை என்னடா புண்ணியம் இருக்குன்பா. அது மாதிரி பீச்சுக்கு போய் அவமா அவன் என்னமோ கருத்துல பீச்சுக்கு போறான், அந்த குப்பையை போய் நம்ம எடுக்கணுமா சொல்லுங்க. கோவிலுக்கு போய் ஒரு நாலு குப்பையை பிரயோஜனம் உண்டு. அது மாதிரி யோசிக்க மாட்டேன் கிட்ட மாடர்ன் தாட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கா என்ன பண்றது. நம்ம பீச்சுல கண்டகாலம் நடக்கிறது, அந்த குப்பையை நம்ம கொடுக்கணுமா தான், என்ன தலையை சொல்லுங்க. கோவிலுக்கு போய் போட்டா பரவாயில்ல, ஏதோ எடுத்து போடுறான், இது என்ன பெரிய ப்ரொசீஜர் சொல்லு. சரி, அப்யூக்ஷன் சொன்னா ஜலம் தெளிச்சு கிளீன் பண்றது, உப்பலை பண்ணா இங்கேயாவது இடிஞ்சு இடிஞ்சு வந்து அதெல்லாம் இதெல்லாம் பண்ணிருக்கா ஆச்சாரியர்கள்லாம் பண்ணிருக்கா, ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் இந்த காரியம் பண்ணிருக்கா எல்லாத்தையும். அதனால தான் பாஷகர் எழுதியிருக்கார், ஸ்ரீரங்க கோபுர நிர்மாணம் பண்றது எல்லாம் அந்த காலத்துல பண்ணிருக்கா. அந்த மாதிரி புஷ்பாபகரண, புஷ்பம் கொண்டு குதிக்கிறது, பூஜனை பிரதட்சிணம் பண்றது, அதுவே அவருக்கு ஒரு இதுவா இருக்கு, அது ஒரு காரியம். உத்வர்த்தனை பூஜனை உத்வர்த்தனை, பூஜனோத்வர்த்தனை இருக்கு, பிரவர்த்தனை இருக்கா, உத்வர்த்தனை, ரெண்டு ரெண்டு பாடமும் இருக்கு. பூஜா பிரவர்த்தனை ஒரே அர்த்தமா போயிடுது, பூஜைகள் பண்றது. உத்வர்த்தனம்னு சொன்னா பிரதட்சிணம் பண்றது அது. அப்புறம் நாம கீர்த்தனை, பிரதட்சிணை, நமஸ்கார ஸ்துத்யாதீனி, இத்தனை காரியங்கள் பண்ணலாம் பகவானுக்கு. தானி அத்தியர்த்த பிரியத்வேன, அத்தியர்த்த பிரியத்வேன ஆச்சர. இல்ல பூஜனோத்வர்த்தனம் சொன்னா ஒரே பதமா அந்த பூஜனை பிரவர்த்தனை, பூஜனை உத்வர்த்தனை ஒரு அர்த்தமா எடுத்துக்கலாம். அதாவது பூஜனை பூஜை பண்றதுன்னு அர்த்தமா எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கடுத்து இங்க பிரதட்சிணம் போட்டு அதனால பிரதட்சிணம் பண்றது இத்தியாதினி அத்தியர்த்த பிரியத்வேன ஆச்சரன், அத்தியர்த்த பிரியத்தோட கூட பண்ணு. அத்தியர்த்த பிரியத்வேன மதர்த்தம் கர்மானி குர்வன் அபி அச்சிராத்து அத்தியாச யோக பூர்விகா மயி ஸ்திராம் சித்தஸ்தி லப்வா மத் பிராப்தி ரூபாம் சித்தி மாப்சதி. மாதிரி இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டு அபியாசத்தை மேற்கொண்டா என்னை அடைவதற்கு இதெல்லாம் ஒரு ஹேதுவா இருக்குன்னு சொன்னார். அத ஏததபி அசக்தோசி கர்த்தம் மத்யோக ஆசிரித சர்வ கர்ம பலத்தியாகம் ததா குரு யதாசவா. இப்ப இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காரியம் ஆக்சுவலா. சரி, இதெல்லாம் பட சொல்ற காரியம்னு சொல்லிட்டு நமக்கு உண்டான கர்மாவை விட்டுட்டு போய் இறங்கக்கூடாது. நமக்கு என்ன காரியம் பண்ணணுமோ அதை பண்ணணும். அப்ப சொல்ற இதெல்லாம் பண்ண முடியலன்னா உனக்கு என்ன விதிக்கப்பட்ட கர்மா இருக்கோ அதையே பலத்த தியாகம் பண்ணி அதையே பண்ணு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காரியம், இதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப சொல்ற அத ஏத தப்பி அசக்தாக ஆசி, இதை பண்றதுக்கும் உனக்கு முடியலையா. சர்வ கர்ம பலத்தியாகம் தான் பாஷகர் சொல்லப்படுறார். அத மத்யோகம் ஆசிரித்திய ஏத தப்பி கர்த்தம் சக்தி, இதையும் மனமில்ல பக்தி யோகம் பண்ணி பண்ண முடியலன்னா மத் குணானுசந்தான கர்த்த கிருத்தம் மதேக பிரியத்வாகாரம் பக்தியோகம் ஆசிரித்திய பக்தியோகாங்க ரூபம் ஏதத் மத்கர்ம அப்படி கத்தும சக்னோசி. என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன என்னோட குணங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு என்னிடத்துல பிரியத்தை செலுத்தி பக்தியோகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய இந்த கர்மாலாம் பண்ண முடியலன்னா, ததா அக்ஷர யோகம் ஆத்மஸ்வபாவனுசந்தான ரூபம் பரபக்தி ஜனனம் பூர்வஷட்கோதிதம் ஆசிரித்திய தது உபாயத்தையா சர்வ கர்ம பலத்தியாகம் குரு. இதை பண்ண முடியலன்னா ஞான யோகமா சொல்லப்பட்ட அந்த ஸ்வஆத்ம யோகம் இருக்கு இல்லையா, அதை பண்ணு. அது எப்படி பண்ணணும்? அதுக்கு பூர்வ சக்கோதிதம் சொன்னா முன்னாடி சொல்லப்பட்ட 6 அத்தியாயங்கள் இருக்கு, அதுல சர்வ கர்ம பலத்தியாகம் குரு, அனைத்து விதமான கர்மாக்கு உண்டான பலத்தெல்லாம் தியாகம் பண்ணி அந்த கர்மாவே பண்ணிட்டு. இது எல்லாரும் ஒத்துக்கிறா. என்ன ஒத்துக்கிறான்னா, அந்த கர்மாவை நம்ம வந்து கர்ம பல தியாகம் பண்ணியே பண்ணிட்டே இருந்தோம்னா சித்த சுத்தியானது ஏற்படுறது. அது அத்வைத்தியம் வந்து நம்மள ஒத்துக்கிறோம். அப்ப சித்த சுத்தி ஏற்படுறதுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகணும்? ஞானமானது உண்டாகும். அது பக்தியா நமக்கு பரிணமிக்கிறது, அவளுக்கு ஞானமா இருக்க போகுதுன்னு சொல்லல ஒழிய. ஆகமத்த கர்மயோகத்துக்கு என்ன முக்கியமான பலன்னா அனபிசம்மித பலம். அந்த கர்மாவை பண்ணிட்டே இருக்கச்சு ஆட்டோமேட்டிக்கா பாபங்கள்லாம் குறையுது, வாசனைகள்லாம் போறது. பாபம்னா வாசனை தான், அதான் யோக சுத்தத்துல வரைக்கும் அவன் டார்கெட் பண்றது. அவன் பாபம்னு பிரயோகம் பண்ண மாட்டா, வாசனை சம்ஸ்காரங்கள் தான். ஏன்னா பாப்பம்ன்றது அச்சிட வாசனைகள் தான். மறுபடியும் வரப்போறது, ஒன்னு அதோட பலனை கொடுக்க போறது, ரெண்டாவது மறுபடியும் இது இன்னொரு அந்த பிரவிற்த்தி ஏற்படுத்த போறது, அதோட கவுண்டர் பார்ட் இதுதான். அப்ப இந்த சம்ஸ்காரங்கள்லாம் போன உடனே இதுக்கு இதுவா இருக்கக்கூடிய அந்த பாப்பங்களும் நசியது. அதனால அப்படிப்பட்ட அதெல்லாம் போகும். மத் பிரியத்வேன மதேக பிராப்தியதா புத்தி பக்ஷீன அசேஷ பாபசிய ஏவ ஜாயதே. அதான் பாபங்கள்லாம் குறைய குறைய என்ன அடையக்கூடிய ஒரு புத்தியானது தோன்றும். யதாத்மவான் யத மனஸ்கா. யதாத்மவான்னா ஆத்ம சப்தத்துல மனசுன்னு அர்த்தம் மாறுது. அந்த மனசை பண்ணாங்கன்னா இருப்பான் தாற்பயம் மாறுது. ததா அனபிசம்ஹித பலேன மத ஆராதன ரூபேன அனுஷ்டித்தேன கர்மனா சித்தேன ஆத்ம ஞானேன நிவிருத்த அவித்யாதி சர்வ திரோதானே மத் சேஷதேக ஸ்வரூபே பிரத்யேகாத்மனி சாட்சாத்கதே சதி மயி பராபக்தி ஸ்வயமே உற்பத்தியதே. அப்ப எனக்கு சேஷமா இருக்கக்கூடிய அந்த பிரத்யேகாத்மாவை சாட்சாத்காரம் பண்ணப்ப பராபக்தியானது ஆட்டோமேட்டிக்கா உண்டாகும். எப்போ? அது அனபிசம்மிதமான அனபிசம்மித பலமா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஆராதனமா பண்ணக்கூடிய கர்மா. எல்லா கர்மாவும் அப்படி பாவம், எனக்காக பண்ணல இது பெருமாளுக்காக பண்றேன் அப்படின்னு பண்ணச்சு என்ன ஆறுதுன்னா நிவிருத்த அவித்யாதி சர்வ திரோதானே. அவித்யாத திரோதனமா இருந்திருக்கு, மறைக்கிறது. ஞானம் ஞானமானது ஏன் தோன்றாம இருக்குன்னா அவித்தி அஜ்ஞானமானது மறைச்சிருக்கு. இந்த அஜ்ஞானம் எப்ப போகும்னா அனபிசம்மித பலமா இருக்கக்கூடிய கர்மாவை பண்ண பண்ண பண்ண அவித்திய மறைய மறைய மறை ஞானமானது தோன்ற போறது அப்படின்னு சாதிக்கிறது. ததாச்ச பக்ஷத்தே ஸ்வகர்மணா சமபியர்ச்ச சித்தி விந்ததி மாணவகன்னு 18 அத்தியாயத்தை சொல்ல போறார். ஸ்வகர்மணா சமபியர்ச்ச தன்னை தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை பண்ணிட்டு அடையலாம். இத்தியாரப்ய நிமிச்ச நிர்மமஷாந்தோ பிரம்மபூயாய கல்பதே பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோஷதி ந காங்கதி சம சர்வேஷு பூதேஷு மத்பக்தி லபதே பராம. இதெல்லாம் 18 அத்தியாயத்தை சொல்ல போற. இதெல்லாம் என்ன ஸ்டெப் பண்றது அங்க வரைக்கும் நம்ம இதுக்கு பார்க்கலாம். அடுத்த இதுல முடிச்சிடலாம். அந்த சாப்டர் 12 முடிச்சு 13 ஆரம்பிச்சிடலாம். 13 வந்து ஆக்சுவலா பாலமிக்கல் நிறைய ரிப்பீட் பண்ணப்படுற. 13 நிறைய பாஷ்யம் நிறைய இருக்கு, அதை நம்ம படிச்சிடலாம். ஏன்னா ஆரம்பிச்சுதான் பாஷ்யத்தை படிக்கிறதுன்னு முதல் நேற்று யோசிச்சேன். பாஷ்யத்தை வேணா ஒரு சம்மரைஸ் பண்ணி விட்டு போயிடலாமான்ட்டு, பட் ஸ்ரீ இந்த கீதா பாஷ்யத்தை படிச்சுன்னு வர்றதுனால அதையும் சேர்த்து வாசிடலாம். 13 கொஞ்சம் நிறைய ரெப்படேஷன்ஸ்லாம் இருக்கு, அதை எடுத்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். 13th கிளாஸ் பண்ணியாச்சு, அப்புறம் ஈஸி தான், ஒன்றும் கிடையாது. வெறும இதெல்லாம் பிரகிருதி புருஷன் தான் போயிட்டு இருப்பாரு. அதில் இங்கே நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு அடுத்த கிளாஸில் சட்டம் முடிச்சிடலாம். கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.